வந்தேன் பண்ணே கரை சேர இடமுண்டோ களை பார மடிய சுகம் உண்டோ உண்டோ என்னை தேடி வந்த பையா அழைப்போடு வந்தாயோ வினான் ஒரு பதில்கள் உன்னிடமோ இடமோ ஓ பண்ணே உன் முன்னே நான் சிலையாகி அசையாமலே மழுகாய் கரைகிறேன் திரும்பிய இடங்கள் எல்லாம் புதுவித அழகை கண்டேனோ உன் அருகில் நான் வாழ்கிறேன் வந்தேன் பண்ணே.